دل بھر جانے دل دیوانے تتکر تینے உள்ள படி நானே உன்னை சேர்ந்தேனே ஒட்டியிருப்பேனே دل بھر جانے دل دیوانے تتکر تینے اُلّ بڑی نانے اُنّے چیرتینے ஒட்டியிருப்பேனே போதும் இனி பேச்சு அனல் வீசுது மூச்சு ஒரு மாதிரி ஆச்சுது ஆஜா ஆஜா ஆஜா ஆஜா அரரரே ஆஜா ஆஜா தில் பர் ஜானே தில் ஜீவானே சித்திக்கிற மாளிகையில் வாழும் மஞ்சள் வெயில் ஆடை கட்டி வந்ததென்ன வந்தாள் இன்று காதல் கதை ஜாடைகளில் செல்ல மாலை கண்மயங்கும் வேளை மங்கை நதி மங்கை நதி பொங்கி வரும் கங்கை நதி காமம் செய்த சூதோ அச்சம் விட அச்சம் விட அவன் ஒரு பாணம் விட புது நீலைகள் தான் அதிகாலை வரைதான் அடிக்காதலை கண்மணி ஆஜா ஆஜா கையணைக்க ஆஜா ஆஜா தில் பர் ஜானே தில் தீவானே சித்திக்கிற தேனே உள்ளபடி நானே உன்னை மடி வாடி காதல் செய்ய காத்திருக்கும் நெஞ்சும் சொல்லிக்கொடு பாடங்களை அள்ளிக்கொடு கற்றுக்கொள்ளு கட்டிமிட்டு பர் ஜானே தில் தீவானே தித்திக்கிற தேனே உள்ளபடி நானே உன்னை சேர்ந்தேனே ஒட்டியிருப்பேனே ஆஜா ஆஜா. ஆஹா எஸ்டே